பூச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. மாடுகட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல்ல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை அத சத்தியமா நம்ப மனம் ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரையா தின்னாதுன்னு சொன்னாங்க. சங்கரையா தின்னிருக்க நியாயமில்ல. அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா.